శృతిస్మృతి పురాణానాం ఆలయం కరుణాలయం నమామి భగవత్పాద శంకరం లోకశంకరం. అపార కరుణాసింధుం జ్ఞానదం శాంతరూపిణం శ్రీచంద్రశేఖర గురుం ప్రణమామి ముదాన్వహం. గురుం నామ్నా మహిమ్నా చ శంకరో యో విరాజతే తదీయాంగ్రి గలంద్రేణు ప్రణాయాస్తు నమో నమః. శృతిస్మృతి పురాణాలాం ఉంగళకెల్లాం తెలియం கருணைக்கு ஆலயமா இருக்கார். அடுத்து சொன்ன ஸ்லோகம் பரிவா பண்ணது, குரு நாம்னா மகிம்னா ச சங்கரோ யோ விராஜதே. எந்த குருவானவர் மகிமையோடு இருந்துட்டு இருக்காரோ, நல்ல கீர்த்தியோடு இருந்துட்டு இருக்காரோ, அந்த பேருமே சங்கரனா இருந்துட்டு இருக்காரோ, அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு பரிவா சொன்னா, அந்த மாதிரி நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய சக்தி, லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய பாக்கியம், லோகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய எல்லாத்தையும் ஆச்சாரியத்தில் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பிரயத்னம் ரெண்டும் மனுஷ பிரயத்னம் ஈஸ்வரிய பிரார்த்தனை பிரார்த்தனை. ஜெய் ஜெய்சங்கர் ஹர ஹர சங்கர். நம பார்வதி பதயே கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ரொம்ப ஜாகிரதமா இருந்துட்டு அவங்களுடைய காரியங்களை சரியான சரியா அனுஷ்டானம் பரோபகாரமோ சம்ரட்சணமோ தன்னுடைய சித்தத்தை வந்து கெட்ட வழியில் போகாமல் இருக்க முடியாத மனசை நிகிரகம் பண்றதோ, அதிகமாக கெட்ட வழியில் போகாமல் இருக்க முடியாத தடுத்துக் கொள்றதோ, அதுக்காகவும் இருக்க முடியாத ஒரு அனுஷ்டானங்களோ, இவ்வளவையும் சற்று பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுங்கிற ஸ்மரணமோ, இவ்வளவும் பெரிய ராஜ்யகாரம் பண்ணி மகாவீரலா இருந்ததெல்லாம் சற்று ராவணத்துல பக்தியா இருந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு கூட சொல்லியிருக்கேன். பெரிய சிவாஜியை காட்டிலும் ஒரு நிமிஷம் வெறும் இருக்கவங்க கிடையாது. ஒவ்வொரு வருஷம் ஆபத்து இல்லை தீவிரமாக பண்ணியது அவனுக்கு ராமசக்தி, அவருடைய குரு சமர்த்த ராமதாசன்ட்டு அவருக்கு ஒவ்வொரு நாளும் வந்து காட்டில் போய் அவர் இடத்துல அர்ப்பணம் பண்ணி அந்த ராமநாமாவை பலம் வச்சுட்டு இவ்வளவு காரியம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அப்படி எவ்வளவு உத்தமமான காரியம் லோக உபகாரம் பண்ணினாலும் அதே மாதிரி தான் பெரிய பரம உபகாரம் பண்ணினாலும் அநேக பிரகாரம் எவ்வளவு பிரகாரமான தர்மங்கள் இருக்கோ லோகத்துல அவ்வளவையும் ஒவ்வொரு இடத்துல அர்ப்பணம் பண்றதுக்கு ஒவ்வொரு கஷேத்திர விசேஷங்கள் ஏற்பட்டிருக்குங்கிறது தெரியறது. சர்வவிதமான கைங்கரியும் பகவானுக்கு இஷ்டம் தான். அது ஒவ்வொரு கஷேத்திரங்கள்ல ஒவ்வொரு இதுக்கு பிராதானியம் கொடுத்து அந்த கஷேத்திரங்கள்ல அந்தந்த பிரகாரமாக உபசிச்சுருக்கோம். சர்வக்ஷேத்திரத்திலையும் கஷேத்திரமே இல்லாம இருந்தாலும் சரி, வைகுண்டத்திலும் பகவான் இருக்கிற இடத்துலயும் சரி, இங்கிருந்து லோகத்தில் கூடிய நட்சத்திரங்கள் எங்க எந்த கஷேத்திரத்தில் எல்லாருக்கும் சகர்மானி மாணவாக நான் எந்த சத்காரியம் சத்காரியங்களும் பண்ணணும் நிறைய சத்காரியங்களை முழுக்க பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிடணும். அதான் நம்ம சித்த சித்திக்கு முறைங்கிறவர் சக்கலமும் அவர் நிறைய அர்ப்பணம் பண்ணி பகவத சாரத்தை முழுக்க தன்னுடைய வாக்கினால சொல்லி அது இன்னைக்கும் லோகத்தில் நம்ம தேசத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அதிக பிரச்சாரத்தை அடைஞ்சிட்டு வருது. இப்போ தமிழிலேயே தனித்தனியாக பதம் பதமாக இப்போ அர்த்தம் கொடுத்து ஜனங்களுக்கு கொடுத்துட்டு வந்து நாராயணன் சுகாச்சாரியார் சொன்ன பரீட்சத்துக்கு சொன்ன பாகவதத்துக்கு எவ்வளவு கௌரவம் உண்டோ அவ்வளவு கௌரவத்துக்கு குறைவில்லாமல் வச்சுட்டு இருக்கா. இப்போ கேரள தேசத்தில் இது நம்ம தேசத்துலேயும் அது பிரச்சாரம் அடைஞ்சிட்டு வருது நாராயணன். அதனால அவனால் நல்ல காரியங்களை பண்ணி அது பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண வேண்டியது. அதான் ஆச்சாரியங்கள சர்வ தத்துவங்களையும் ஆச்சாரியான நிறைய தேசோபனிஷத்துக்களும் பாஷம் பண்ணியிருக்கார் ஆச்சாரியா, பிரம்மசூத்திரங்களுக்கு பாஷம் பண்ணினார், பகவத்கீதைக்கு பாஷம் பண்ணினார், தனித்தனியாக பிரகடனங்கள் அப்புறத்தானுபதி ஆச்சியர்த்தி உதய சாஸ்திரி வீரசுராமணி இப்படியான நிறைய பிரகடனங்களே ஆத்ம தத்துவ பிரகடனங்களே நிறைய பண்ணியிருக்கா. இவ்வளவு பண்ணி சிஷ்யர்களுக்கு நிறைய எவ்வளவு விதம் பார்த்தாலும் அப்பப்போ பார்க்குறப்ப ஆனந்தமாக இருக்கிறீர்கள். இதையும் சேர்த்து ஒரு விஷயம் ரெண்டு வாக்கியத்தில் நீங்கள் சொன்னாக்கா நினைவு இருக்கணும் அப்படின்னு ஆச்சாரியர்கள் திரும்பியும் இங்கே தன்னுடைய அவதாரத்தை பூர்த்தி பண்ணிட்டு புத்தகத்துக்கு புறப்படுற சமயத்தில் சித்தாண்டாலும் ரொம்ப மனசுக்கு துக்கமாக இருந்தாலும் கூட இருந்தாலும் எல்லாம் யோசிக்க ஆனால் எத்தனை யோசனை இருந்தாலும் சீர்பட்ட ஆச்சாரியால் நமக்கு மனித வேறுபாடு மனசுக்கு சமம் இருந்தது. இருந்தாலும் பிரார்த்திக்கிறப்போ இவ்வளவு கிரகங்களும் இவ்வளவு சாஸ்திரங்களும் பாஷங்களும் கேட்டால் நிறைய இவ்வளவு இவ்வளவு சங்கிரகம் ஒரு யாசம் இருக்காங்க அது எப்படி நாங்கள் பலனம் பண்றதுக்கு சரி நடக்கும் அப்படி அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டேன். அப்போ என்ன முதல் யாசம் வேதோ நிச்சயம் அசிங்கதான் நல்லா போடுறேன். அபோசனம் அசரலோசனம் ஒன்னாக இருக்கும். அபோசனம் ஞானசமம் இருக்கணும், இதெல்லாம் போகாமல் இது வந்து நெகட்டிவாக மாற்றிக்கணும். போகாமல் இருந்தாலும் இருக்க வேண்டாம். போகிறதுன்னா ஓப்பி ஊப்பின்னா விளையாடுக்கு வேகத்துக்கு தான் இருக்கும். வேகத்துக்கு அசிகாரம் இருந்தாலும் சில பிராமணர்கள் நம்புகிறேன் ஓப்பு இல்லை நம்புகிறேன். ஓப்புன்னா ஓகே, வேதப்பட்டது ஓப்பு. வேதம் ஓதிடன் சாஸ்திரம் கேட்கலன்னு சாஸ்திர சவணம் ஓதல் ஓதல்ங்கிறது வேகத்துக்கு தான் சரி. வேகத்தை தியானம் பண்ணுறது தான் ஓதல்னு சரி. பாக்கி சாஸ்திரங்களையும் கேட்காதுன்னு சரி. அதுதான் இது அப்படி வேக்கம். வேதம் ஓதிடன் சாஸ்திரம் கேட்கலன்னுட்டு சொல்றப்போ இதெல்லாம் பண்ண பிரயோஜனம் ஈஸ்வரசக்தி இருக்கிறவங்கிறதுக்காக இது சொல்றப்போ ஓதிடன் ஓதனும் ஓப்புன்னு சரி. மலையாளத்தில் அத்தியனம் இருக்கா அத்தியனம் ஓப்பிட்டு ஏ அத்தியனத்துக்கு ஓப்பு ஓப்புன்னு சொல்லுங்க வேதன்னு சரி. அதனாலதான் வேதோ நித்தியம் அசீயத்தான்னு அதே சொன்னா அதே வாக்கியம் ஓடாமல் இருந்தாலும் இருக்க வேண்டாம். நித்திய அத்தியனம் பண்ணுன்னு அசரியாளுக்கு அன்வயத்தில் சொன்னா விபரீதமாக சொன்னா ஓடாமல் இருந்தாலும் இருக்க வேண்டாம். அதுக்கப்புறம் சுனஷ்டியத்தான் அந்த வேதத்தில் சொல்லியான கர்மாங்களை அனுஷ்டானம் பண்ணாங்க. அது சமுந்திர ராஜ்யத்தில் அந்த மாதிரி இருக்கு. கற்று கற்றாங்கு எரிய வந்து கற்று ஆங்கு சொல்லப்பட்ட எரி எரிய வந்து அபகத்திராஜ அனுஷ்டானங்களை பண்ணி அப்படின்னுட்டு சமஷ்டியத்தான். அதுக்கப்புறம் தேனை அந்த கர்மானுஷ்டானம் என்ன பண்ணோம் தேனை ஈசஸ்து விசீயத்தாம் அபசதி. அந்தந்த கர்மானுஷ்டானங்களை பண்ணி வேதத்தில் அவன யாரா இருக்கு எந்தெந்த நிலையில் இருக்கானோ அந்த நிலைக்கு அனுசரித்து என்னென்ன தர்மங்கள் சொல்லிருக்கோ அந்த தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணி தேனை ஈசஸ்து விசீயத்தாம் அபசதி. அதுதான் சுவாமி பூஜை. ஈஸ்வரனுக்கு அதை அர்ப்பணம் பண்ணும். தேன பரமேஸ்வரம் பிரியணயானி அப்படின்னுட்டு ஈஸ்வரனுக்கு அதை அர்ப்பணம் பண்ணி இந்த கர்ம அனுஷ்டம் இந்த தானமோ தர்மமோ பாராயணமோ யஜ்யமோ ஒரு ஜபமோ எது இருந்தாலும் கடைசியில் பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணும். அதுதான் சுவாமி பூஜை. புஷ்பத்துக்குன்னு இதுகாரணம் பண்ணி அது பண்ணுறதுதான் பூஜைன்னு வேண்டாம். அவனோட சுக்கரமாவை பண்ணி எனக்கு ஏற்பட்ட விகிதமான கர்மாவை பண்ணி அதை பிரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணிடுவானா அதுதான். அதுதான் பிரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிரியமான அதுதான் தங்கம், அதுதான் தீர்த்தம், அதுதான் அபிஷேகம், அதுதான் நைவேத்தியம். அதுல ஒன்றும் ஆராதனங்கிறோம், அதுல ஒன்று ஒரு காரியம் அப்படி பிரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிரகாரமாக பண்ணி ஈஸ்வரார்ப்பணமாக சதாத்தையும் ஈஸ்வரார்ப்பணமாக பண்றதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பிரதானமாக ஒரு க்ஷேத்திரங்கள் இருக்குன்னு ஒரு திருஷ்டாந்தமாக சொன்னேன். அந்த மாதிரி நம்ம எப்பவும் சோம்பல் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் இந்த நாளாயிட்டு நமக்கு இப்போ நம்முடைய ஆயுசில் இன்னும் ஒரு நாள் குறையத்தானே ஒரே ஒரு நாள் ஆயிட்டு இல்லைன்னா இப்போ என்ன காரியம் இன்னைக்கு செஞ்சோம் பகவானுக்கு இன்னைக்கு என்ன என்ன அர்ப்பணம் பண்ணணும் கல்கண் கொடுக்கணும் திராட்சபம் கொடுக்கணும் கல்கண் திராட்சபம்லாம் கர்மா தான் என்னுடைய தர்மத்தை பண்ணுறது புறோபகாரம் என்ன செஞ்சோம் சாஸ்திர விதமான கர்மானுஷ்டானங்கள் என்ன செஞ்சோம் ஒரு ஆபத்ரட்சணம் என்ன செஞ்சோம் அப்படின்ட்டு நம்ம சித்தத்தை எந்த விஷயத்தில் அடைக்கணும் அப்படின்ட்டு கெட்ட காமாதி செல்வத்திலேருந்து எவ்வளோ தூரம் இன்னைக்கு நிவர்த்தி பண்ணினோம் குரோகாதி செல்வந்து எவ்வளோ நிவர்த்தி பண்ணினோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு நேரம் கணக்கு வச்சுருந்து கொஞ்சம் நம்ம கிட்ட போகிறதுக்கு அந்த அந்த பிரமாதம் இல்லாமல் அவதானமாக இருக்கணும். ந பிரமதித்தவியம் ந பிரமதித்தவியம்னுட்டு பிரமாதத்தடையாவே பிரமாதத்தடையாவேன்னு என்ன உபநிஷத்தில்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதான் பிரமாதங்களே முக்கிய மகம்புருவின்னு சமஸ்தி சொன்னா இப்போ தவறி போயிடுறது கொஞ்சம் ஞாபகம் இருக்கே போயிட்டு போச்சு அப்படின்ட்டு ரொம்ப ஜாகிரதையாக ஜாகிரதைனா இருந்துருக்கு அப்படின்ட்டு எப்போ இருக்கணும். அதுதான் ஏதோ நித்திய நசீயத்தான் தொழிலித்தங்கிறனா சுனஷ்டியத்தான் தேன ஈசஸ்தி விதீயதாம் அவசதி காமியோ நதிஸ்தான் காமிய குடியிருக்கும் காமியான கர்மாக்கள் நோவேண்டாம். இதை பகவானுக்கு நான் அர்ப்பணம் பண்றதுக்காக தான் இந்த காரியம் செய்யறோம். நமக்கு ஏதாவது ஒரு ஃபலம் வேணுங்கிறது கூட ஒன்றும் நினைக்க வேண்டாம். அவருக்கு எது இஷ்டமோ அந்த ஃபலத்தை அவர் கொடுத்து போட்டோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி செய்யணும் சமயம் இல்லாத அப்படின்ட்டு ஆச்சாரிய உபதேசம். ஏதாவது நல்ல காரியம் நாங்கள் செய்யறோம். சுத்தவர்த்தியை கொஞ்சமாவது நேற்றைய காலையில் இன்னைக்கு கொஞ்சம் சுத்தப்படுத்தோம் அப்படிங்கிற நினைவு ஒரு காரியத்தில் ஒரு நல்ல காரியம் ஒரு நாள் செய்யணும். சுத்தவர்த்தி அசிஜெல்லாம் பண்ணணும். அவ்வளவையும் பண்ணி சுவாமிக்கு பகவானே உனக்கு கற்பனம் அப்படின்ட்டு உன்னுடைய அனுகிரகம் இருந்தால் தான் எதுவும் நடக்கும் அப்படிங்கிற நினைவு ஒன்று கூட இந்த மூணும் ஒரு நாளும் நமக்கு இருக்கணுங்கிற அர்த்தம்தான் தட்சாத்திரங்கள் திருங்கள் சாஸ்திரங்கள் இதெல்லாம் அதைத்தான் ஞாபகப்படுத்துறதுக்காக ஏதேனுக்கு நசீயதாம் தொழிலிதம் கர்ம சுனஷ்டியதாம் தேன இகஸ்து விதீயதாம் அவசதி காமியே நதிஸ்தான் வராமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். நம பார்வதி கோவிந்தநாம ஸ்மிருதி கீர்த்தனம்.